சொல்லட்டுமா சொல்லட்டுமா ரகசியத்தே சொல்லட்டுமா சொல்லி ஓதும் காளைகளா உள்ளபடி சொல்லட்டுமா சொல்லட்டுமா சொல்லட்டுமா ரகசியத்தே சொல்லட்டுமா துள்ளி ஓடும் காளைகளா உள்ளபடி சொல்லட்டுமா உள்ளத்து ஆசைகளை சொல்லாமல் மறைச்சாலும் கண்ணாடி போல முகம் தன்னாலே காட்டிவிடும் உள்ளத்து ஆசைகளை சொல்லாமல் மறைச்சாலும் கண்ணாடி போல முகம் தன்னாலே காட்டிவிடும் சொல்லட்டுமா சொல்லட்டுமா ரகசியத்தை சொல்லட்டுமா துள்ளி ஓடும் காளைகளா உள்ளபடி சொல்லட்டுமா தன் முதுகு ஒரு போதும் தனக்கே தான் தெரியாது பிறகென்றால் நையாண்டி பேசுகின்ற உலகம் இது தன் முதுகு ஒரு போதும் தனக்கே தான் தெரியாது பிறகென்றால் நையாண்டி பேசுகின்ற உலகம் இது சொல்லட்டுமா சொல்லட்டுமா தடக்கியதே சொல்லட்டுமா துள்ளி ஓடும் காளைகளா உள்ளபடி சொல்லட்டுமா அருமையாக வளர்த்தாலும் பரிசபம்ம கொடுத்தாலும் புருஷ வந்த கையோடே பிறந்த வீடும் மறந்துவிடும் அருமையாக வளர்த்தாலும் பரிசபம்ம கொடுத்தாலும் புருஷ வந்த கையோடே பிறந்த வீடும் மறந்துவிடும் எங்கிருந்தோ வந்திடுவா இந்தங்க என்றிடுவா எங்கிருந்தோ வந்திடுவா நாளைக்கு உன் நடப்பும் இதுதானா தங்கச்சி நமக்குள்ளே வீண் பேச்சு எதுக்குங்க அண்ணாச்சி அப்படி வா தங்கச்சி சொல்லட்டுமா சொல்லட்டுமா ரகசியத்தே சொல்லட்டுமா துள்ளி ஓடும் காளைகளா உள்ளபடி சொல்லட்டுமா ஓ ஓ